ஆடாது அசங்காதுவா கண்ணா, ஆடாது அசங்காதுவா கண்ணா, நீ ஆடாது அசங்காதுவா கண்ணா, நீ ஆடாது அசங்காதுவா கண்ணா, அசைந்தாடுதே எனவே ஆடாது அசங்காது பாகண்ணா, உன்னாடலில் இரண்டு புவனமும் அசைந்த அசைந்தாடுதே எனவே ஆடாது அசங்காது அசைந்தாடுதே எனவே ஆடாது அசங்காதுவா கண்ணா, சிந்தல் சிறு பதங்கள் சிலம்போதி தேடுமே அதை செவி மடுத்த பிறவி மனம் கடித்தேடுமே, பிந்திய சடை சற்றே பகை கலைந்திடுமே, பிந்திய சடை சற்றே பகை கலைந்திடுமே, நான் பிந்திய சடை சற்றே பகை கலைந்திடுமே, மாயில் பீலி அசைந்த செய்து நிலை குலைந்தே பன்னிரு கை இறைவன், பன்னிரு கை இறைவன் எருமையில் முன்று தன் பசுந்தோகை வேறு தாடி அசங்காதுவா கண்ணா, உன்னாடலில் சிறு பதங்கள் சிலம் போதித்தேடோமே, சிந்தன் சிறு பதங்கள் சிலம் போலித்தேடோமே, சில்லல் சிறு பதங்கள் அவி செய்வோம் கை செய்வோம் அவர் கால செய்வோம் கை செய்வோம்.